விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்க போல வெளிச்சமாகும் நம்ம நிலமை. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்க போல வெளிச்சமாகும் நம்ம நிலமை. உணர்வில் கிடந்தா உழைக்காம இருந்தா வருங்கால நமக்கு வளமாக வருமா? வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு. பசியோட கண்ணு முடிச்சோம், பாடாம பொறுப்போட செஞ்சு முடிச்சோம். தாமர பூவாக அகமலரும், தாய் முகம் மறக்காம நித்த நினைச்சோம். கையில இருக்கும் வேலை அது கண்டிடும் பண்டிகை நாள, நெஞ்சில உள்ளது போல அட நிம்மதி வந்திடும் மேல. பணத்தாலே நிம்மதிதான், பணக்கார மனசுக்கு தான். வாசிச்சாலும் தவிச்சாலும் ஏழைக வீட்டுல நிம்மதி உண்டு. வந்தாச்சு வருங்கால நமக்கு. அது சேர்ந்திடும் இடமெல்லாம் செழித்திருக்கும். ஊருல உன் போல உள்ள வருமா? பேருல உன் பேர சொல்ல வருமா? சொத்துக்கு சுத்துறதாரு இங்கு நித்தமும் அழுவதாரு. நேர் செல்லும் ஒரு பிள்ளை, நேர் சொல்லும் ஒரு பிள்ளை. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்கம் போல வெளிச்சமாவும் நம்ம நிலமை. உணர்வில் கிடந்தா உழைக்காம இருந்தா வருங்கால நமக்கு வளமாக வருமா? வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு. விளக்கேத்து